தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. ஹே மைனாவே மைனாவே, என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா. விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே, என் கண்கள் பூமி தேடிய தேடல் நீதானா. பகலே இல்லை இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டேன். இருந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக. என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா.